காலை வெளிச்சம், லேவியராகமம் அதிகாரம் 27:1-8 வசனங்கள். வெள்ளியால் அளவிடப்படும் பொருத்தனை, பாகம் 2. நேற்று நாம் ஒரு தனிச்சையான பொருத்தனையை பற்றி பார்த்தோம். ஒரு நபர் தன்னை அல்லது தன் குடும்பத்தில் உள்ள ஒருவரை யாவேவுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு பக்தி செயல் அது. பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படவோ அல்லது சுரண்டப்படவோ கூடாது என்பதற்காக ஒரு மதிப்பீட்டு முறையை கொடுப்பதில் தேவனின் ஞானத்தையும் நாம் பார்த்தோம். நாம் ஒரு முக்கியமான கேள்வியுடன் முடித்தோம். அன்னாள் தன் மகன் சாமுவேலை கடவுளுக்கு பொருத்தனை பண்ணினாள். ஆனால் அவள் அவனை திரும்ப வாங்கவில்லை. அவள் நியாயப்பிரமாணத்தை மீறினாளா? இதற்கு பதில் அளிக்க நாம் எளிமையான ஆனால் முக்கியமான ஒன்றை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு பொருத்தனையும் ஒரே வகையான பொருத்தனை அல்ல. லேவியராகமம் மதிப்பீட்டு தொகையை செலுத்துவதன் மூலம் நிறைவேற்றப்படும் ஒரு பொருத்தனைக்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையை வழங்குகிறது. பொருத்தனை பண்ணப்பட்ட ஒவ்வொரு நபரும் எப்போதும் மீட்கப்பட வேண்டும் என்று அது சொல்லவில்லை. அந்த வழியில் கையாளப்பட்ட பொருத்தனைகளுக்கு இது ஒரு நேர்மையான மற்றும் ஒழுங்கான அமைப்பை வழங்குகிறது. தேவன் குழப்பத்தையும் அநீதியையும் தடுத்து பக்தி கனப்படுத்தப்படுவதற்கான ஒரு பாதையை வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் அன்னாளின் பொருத்தனை வெறும் மதிப்பீட்டு தொகையை செலுத்துவதற்காக பொருத்தனை அல்ல. அன்னாளின் பொருத்தனை வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பதற்கான ஒரு பொருத்தனையாக இருந்தது. 1 Samuel 11:11 வசனத்தில் அவள், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்கள் கத்திப்படுவதில்லை என்று சொன்னாள். அந்த சவரங்கள் கத்தி என்ற வார்த்தை நசரேய பிரதிஷ்டையுடன் இணைகிறது. அன்னாள் ஒரு ஆலய கட்டணத்தை பற்றி பேசவில்லை. அவள் தன் மகனை வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய சேவைக்காக கொடுத்து கொண்டிருந்தாள். தேவன் அவள் ஜபத்துக்கு பதில் அளித்த பொழுது அன்னாள் தாமதிக்கவோ அல்லது தன் மனதை மாற்றிக்கொள்ளவோ இல்லை. சாமுவேல் பால் மறக்கும் வரை அவள் காத்திருந்து பின்னர் அவனை சீலோவுக்கு கொண்டு வந்தாள். அவள் அமைதியோடும் உறுதியோடும் பேசினாள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அன்னாள் தன் பொருத்தனையை நிறைவேற்றினாள். அவள் அதை முறிக்கவில்லை. உண்மையில் நாம் கற்றுக்கொண்ட பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமற் போவதை பார்க்கிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் என்று அதே கொள்கைக்கு அவள் ஒரு உதாரணமாக மாறினாள். அன்னாள் பொருத்தனை பண்ணினாள், அதை செலுத்தினாள். வெள்ளியால் அல்ல, கீழ்ப்படிதல் மற்றும் சரணடைதலுடன். நாம் மற்றொரு நடைமுறை கேள்வியையும் கேட்க வேண்டும். சாமுவேல் ஆலயத்தில் ஊழியம் செய்வது சட்டபூர்வமானதா? சாமுவேல் ஏலியின் கீழ் யாவேவுக்கு முன்பாக ஊழியம் செய்வதை வேதாகமம் காட்டுகிறது. பிற்கால சந்ததி பட்டியல்களும் சாமுவேலின் குடும்ப வழியை லேவியர்களுடன் இணைக்கிறது. இந்த நிகழ்வை கடவுள் ஏலியின் மேற்பார்வையில் சாமுவேலை நியமிப்பதாக பார்த்தாலும் சரி, அல்லது பிற்கால குடும்ப பதிவுகளை கவனித்தாலும் சரி, விஷயம் தெளிவாக இருக்கிறது. அன்னாளின் பொருத்தனை சட்டவிரோதமானது அல்ல, அது கவனக்குறைவானதும் அல்ல, அது உணர்ச்சி வசப்பட்ட நாடகம் அல்ல, அது விசுவாசத்தினால் வழிநடத்தப்பட்ட பொறுமையுடன் செயல்படுத்தப்பட்ட பயபக்தியுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு பக்தி. இது நமக்கு மிக ஆழமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. லீவியராகமம் நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட பக்தியை காட்டுகிறது. அன்னாள் சரணடைந்த மற்றும் உண்மையுள்ள பக்தியை நமக்கு காட்டுகிறாள். இவை இரண்டுமே கடவுளுக்கு பிரியமானவை, ஏனென்றால் இரண்டுமே அவருடைய பரிசுத்தத்தை கனப்படுத்துகின்றது. பக்தி தீங்கு விளைவிப்பதாக மாறக்கூடாது என்று லேவியராகமும் கூறுகிறது. பக்தி அரை மனதுடன் இருக்கக்கூடாது என்று அன்னாள் காட்டுகிறாள். லேவியராகமும் ஏழைகளுக்கு இரக்கத்தை அளிக்கிறது. விலையேற பெற்றதை கொடுப்பதற்காக தைரியத்தை அன்னாள் காட்டுகிறாள். உண்மையான அர்ப்பணிப்பு என்பது ஒரு காட்சி பொருள் அல்ல என்பதை இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு கற்பிக்கிறது. அது ஒரு சத்தமான வாக்கு தத்தம் அல்ல, அது சொல்வதை நிறைவேற்றும் ஒரு அமைதியான வாழ்க்கை. இவை அனைத்திற்கும் பின்னால் மற்றொரு சத்தியம் பிரகாசிக்கிறது. இஸ்ரேலர் ஒரு நபரை அர்ப்பணித்து வெள்ளியில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையை செலுத்த முடியும். ஆனால் காலங்கள் நிறைவேறின பொழுது கிறிஸ்து நம்மை வெள்ளியினால் அர்ப்பணிக்கவில்லை, அவர் தனது சொந்த விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரேலின் பொருத்தனைகளை தேவன் இவ்வளவு தீவிரமாக கையாண்டார் என்றால் பரலோகத்திற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுத்த மீட்பை நாம் எவ்வளவு அதிகமாக கருத வேண்டும்? இரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்பதில்லை. இரட்சிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதாலும் அன்பு அன்புக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதாலும் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். அப்படியானால் இன்று நமக்கான அழைப்பு என்ன? தேவனுக்கு முன்பாக நம் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். நம் வாக்குறுதிகள் குறைவாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். நம் பக்தி உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் அது ஞானமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். பொருத்தனைகளை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது. மேலும் நம் வாழ்க்கையால் சுமக்க முடியாத ஆவிக்குரிய வாக்குறுதிகளை நாம் கொடுக்க வேண்டாம். மேலும் தேவன் ஆசீர்வாதங்கள் விடுதலை அல்லது ஜபத்திற்கு பதிலை தரும்பொழுது நாம் உற்சாகத்துடன் மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதலுடனும் பதிலளிப்போம். இதுவே நிலைத்திருக்கும் தேவபக்தி. இதை பற்றி நாளை நாம் காலை வெளிச்சத்தின் தியானத்தில் இன்னும் அதிகமாக படிப்போம். ஜபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, உமது நியாய பிரமாணத்தின் மூலமாகவும் உமது ஊழியர்களின் வாழ்க்கையின் மூலமாகவும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பக்தியை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் ஞானத்திற்காகவும் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும் உண்மை தன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க கற்றுத்தாருங்கள். சுத்தமான இருதயத்தோடும் பெருமையில்லாமலும் அழுத்தமில்லாமலும் வெறுமை இல்லாமலும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் அர்ப்பணிப்புகளை காத்து கொள்ள கிருபையையும் நாங்கள் தவறும் பொழுது மனம் திரும்ப தாழ்மையையும் தாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மீட்பின் விலையை நினைவு கூறவும் உமக்கு சொந்தமானவர்களாக வாழவும் எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.